ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೋರ್ಣ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂದ್ರಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಸಭಾಯೇ. ಇಂದ್ರೇ ದಿನಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಶತ್ ಸ್ತೋತ್ರತಿ 16th ಶ್ಲೋಕತ್ತಿನುಡೆಯ ಅರ್ಥಾನುಸಂಧಾನಂ. ಅದಾವದೆ ಸಂಚಿಂತಯಂತ್ಯಖಿಲಹೇಯ ವಿಪಕ್ಷಭೂತಂ ಶಾಂತೋದಿತಂ ಶಮವತಾ ಹೃದಯೇನ ಧನ್ಯಾಃ ನಿತ್ಯಂ ಪರಂ ವರದ ಸರ್ವಗತಂ ಸುಸೂಕ್ಷ್ಮಂ ನಿಷ್ಪಂದ ನಂದತುಮಯಂ ಭವದ ಸ್ವರೂಪಂ ಅಬೀನ್ನೇ ಶ್ಲೋಕಂ. ಇದನ್ನುಡೆಯ ಅನ್ವಯ ಕ್ರಮಂ ಪಾತೋನ್ನಾಕಾ, ಹೇ ವರದ, ಧನ್ಯಾಃ ಸಮವತಾಃ ಹೃದಯೇನ ಅಖಿಲಹೇಯ ವಿಪಕ್ಷಭೂತಂ ನಿತ್ಯಂ ಪರಂ ಸರ್ವಗತಂ ಸುಸೂಕ್ಷ್ಮಂ ನಿಷ್ಪಂದ ನಂದತುಮಯಂ ಭವತಃ ಸ್ವರೂಪಂ ಶಾಂತೋದಿತಂ ಸಂಚಿಂತಯಂತಿ ಅಬ್ಬೀಂದ್ರ ಮಾರಿ ಅನ್ವಯಕ್ರಮ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಗನ್ ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತಿಲ ಎಂಬೆರುಮಾನುಡೆಯ ದಿವ್ಯಾತ್ಮ ಸ್ವರೂಪತ್ತೆ பத்தி ವಿಷதமா சொல்றார். ಎಂಬೆರುಮಾನ நம்ம தியானிக்கிறோம்னாக்க ஆத்மஸ்வரூப குணங்களை நம்ம தியானிப்போம். அப்படிப்பட்ட திவ்யாத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட திவ்யாத்மஸ்வரூபத்தை எந்த நிலையில தியானிக்கிறா, எந்த நிலையில தியானிச்சாக்க கொஞ்சம் உத்கிருஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பிரதானமா சாதிக்கிறார். அப்படின்னாக்கா சாந்தோதிதம் நித்யோதிதம், அதான் நித்யோதிதம் சாந்தோதிதம் அப்படின்னு தியானிக்கிற விஷயங்கள்ல ரெண்டு விதம் இருக்கு. இதுல நித்யோதிதம்னா என்ன, சாந்தோதிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நித்யோதிதம்னாக்கா நித்திய விபூதியில நித்தியர்களும் முக்தர்களும் எம்பெருமானுடைய சுரூபத்தை அனுபவிக்கிறது. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல பரவாசுதேவனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை தியானிக்கிறதோ சுரூபத்தை அனுசந்தானம் பண்றதோ நித்யோதிதம்னு சொல்றாங்க. அப்படி சாந்தோதிதம்னாக்கா என்ன அப்படின்னாக்கா பரவாசுதேவன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னன் அப்படின்ட்டு பரவாசுதேவனிடத்திலிருந்து உண்டானதாகும் அந்த வியூக மூர்த்திகளுக்கு காரணம் வியூக வாசுதேவனாக இருக்கக்கூடிய நிலை, அதை அந்த அப்படிப்பட்ட திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுசந்திக்கிறது சாந்தோதிதம்னு சொல்றார். பொதுவாகவே எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படின்னாக்கா திவ்யாத்மஸ்வரூபமானது தன்யாக சமபதாக ஹிருதயேன, தவாவ அந்தந்த பக்தர்கள் எம்பெருமானோட திவ்யாத்மஸ்வரூபத்தை தன்னுடைய சுத்தமான மனசனால திவ்யாத்மஸ்வரூபமானது அகிலஹேய விபக்ஷபூதம் அகிலஹேய பிரத்யனீகனாய், அதாவது எம்பெருமானுக்கு குணங்கள் ஏராளம், குணங்கள்ல கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள்னு இருக்கு, அப்படி கெட்ட குணங்களினுடைய ஸ்பர்ஷம் கூட எம்பெருமானிடத்துல இல்லை. அப்படிப்பட்டதான தீய குணங்கள் அனைத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய தன்மை. அப்ப தீய குணங்களுக்கு எதிராக இருக்கும்னாக்க நல்ல குணங்கள், அப்போ சதாசர்வகாலம் நல்ல குணங்களை மாத்திரம் உடையவராக இருப்பவர் எம்பெருமான் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க நித்தியம் எப்பொழுதும் உள்ளவர், சதாசர்வகாலம் இருக்கக்கூடியவர். முன்னாடியே இதுக்கு சதாதிசப்தாக சாமானிய புத்தி ஜனகாச்ச சதாதிசப்தாகன்னு இதுக்கு முன் போன ஸ்லோகத்திலேயே கூட வந்திருக்கு. எம்பெருமானுக்கு மாத்திரம்தான் சத்துன்ற பெயரானது சொல்லுவோம். ஏன்னா பிரளயகா சத்துனாக்கா அஸ்தீதி சத்து, எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்மை. அப்படின்னாக்கா நாமெல்லாம் இருக்கோமே, நமக்கும் சத்துன்ற பெயர்னா வரும், ஆனா பிரளய காலத்திலேயும் கூட இருப்பவர்னு அர்த்தம் பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே நித்தியம்னாக்கா எப்பொழுதும் இருப்பவரோ இல்லையோ, அப்போ பிரளய காலத்தில் நம்மெல்லாம் சூக்ஷ்மமாகி பெருமானிடத்திலேயே போய் சேர்ந்துருவோம், அப்போ நம்ம இருக்க மாட்டோம். அப்போ அப்பவும் இருக்கக்கூடிய தன்மை, பிரளய காலத்திலும் இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னாக்கா பெருமாள் தான். அதனால தான் அவருக்கு சத்துன்னு பெயரானது அவருக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. அதனால நித்தியம், எப்பொழுதும் இருப்பவர், பரம், மற்றவர்களை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர். இன்னைக்கில சேதனாச்சேதன விசிட்ட பிரபஞ்சத்துல, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியவர்களை காட்டி எல்லார காட்டிலும் உத்கிருஷ்டமானவர். அதனாலதான் நதத் சமஸ்யாபியதிகச்ச திருஷ்யத்தேன்னு ஸ்ருதி கொண்டாடுறது. அவருக்கு சமமாகவோ, அவருக்கு அதிகமாகவோ, பெருமாளுக்கு சமமாகவோ, பெருமாளுக்கு அதிகமாகவோ ஒருவரும் இல்லைன்னு ஸ்ருதியே ஸ்பஷ்டமா சொல்றது. அதனாலதான் பரம், உத்கிருஷ்டமாக இருப்பவர். அதுக்கப்புறமா தான் சர்வகதம், எல்லா இடத்திலையும் இருப்பவர், எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருப்பவர்னு அர்த்தம். சுசூக்ஷ்மம், ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடியவர். அப்படின்னாக்கா அப்படின்னாக்கா அவருடைய பரிணாமம் சொல்லப்பட்டதாக ஆறுது பெருமாளுக்கு. பெருமாள், விபு, அனந்தன், அவரை யாரும் பரிணாம அளவா சொல்ல முடியாது அப்படின்றது தானே அவருடைய குணம். இந்த இடத்துல சுசூக்ஷ்மம்னு சொல்றிருக்கிற சுவாமி தேசிகன் அப்படின்னாக்கா மிகவும் சின்னதாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளேயும் உள்ள புகுந்து அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சக்தி படைத்தவர்ன்ற அர்த்தம் நமக்கு இதுல இருந்து கிடைக்கிறது. சுசூக்ஷ்மம், நிஷ்பந்த நந்ததுமயம், ஆனந்த சுரூபம். எப்படிப்பட்ட ஆனந்த சுரூபம் அப்படின்னாக்கா விகாரத்தோடு இல்லாததான ஆனந்த சுரூபம், அதாவது மாறுதல் இல்லாத ஆனந்த சுரூபம், ஏற்றத்தாழ்வு. நமக்கும் ஆனந்தம் இருக்கு. எப்படி இருக்குன்னாக்க கொஞ்சம் ஆனந்தம் இருக்கும், அதிகம் துக்கம் இருக்கும், அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனா எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த சுரூபமானது எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அப்படிப்பட்டதான, இப்ப ஏற்பட்ட குணங்களை உடையதான அப்படிப்பட்ட திவ்யாத்ம சுரூபத்தை இப்ப பக்தர்கள் எந்த மாதிரி எந்த விதத்துல தியானிக்கிறானாக்க முன்னாடி சொல்லப்பட்ட பிரகாரம் நித்தியோதிதம், சாந்தோதிதம்ன்ற இருக்கக்கூடிய இரண்டு நிலைகள்ல சாந்தோதிதம்ன்ற நிலை என்னக்கா நித்தியோதிதத்துல இருக்கக்கூடியதான பரவாசு தேவன் தான் சாந்தோதிதத்துல வியூகமூர்த்திகளை பிரதானமாக வச்சுண்டு தியானம் பண்றதுனால அப்படி அந்த பரவாசு தேவன் அந்த சாந்தோதிதத்திலையும் வந்துடுறதுனால சேர்ந்துடுறதுனால சாந்தோதிதன்ற நிலையை தியானிப்பவர்களை இந்த ஸ்ருதிகளும் மற்றவர்களும் கொண்டாடுறது. அதனால சாந்தோதிதன்ற நிலை மிகவும் சிறந்ததுன்ற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். மேலும் நித்தியோதிதம் சாந்தோதிதம்னாக்க ஸ்பஷ்டமா சொல்லணும்னாக்கா என்ன, எப்படி சொல்லணும்னாக்கா நித்திய விபூதியை நிர்வகிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு சங்கல்பத்தோடு கூடிய எம்பெருமானுடைய நிலையை யார் உபாசிக்கிறாளோ அது நித்தியோதிதம்னு சொல்றோம். லீலா விபூதியை நிர்வகிக்கக்கூடிய சங்கல்பத்தோடு கூடிய சாமர்த்தியத்தோடு கூடிய அந்த நிலையை சாந்தோதிதம்னு சொல்லலாம். ஆக இதுல சுவாமி தேசிகனோட திருவுள்ளம் சாந்தோதிதன்ற நிலை மிகவும் சிறந்தது, நித்தியோதிதத்தை காட்டிலும் சாந்தோதிதன்ற இத தியானிக்கிறவால மிகவும் கொண்டாடுறது இந்த ஸ்ருதி. அப்படிப்பட்ட அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.